செயல் தமிழ் தமிழ் இசையால் இன்னிசையால் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு ஞான சம்பந்தனுக்கு தமிழ்வரப்பும் ஞான சம்பந்தனுக்கு இசையால் தமிழ்வரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் கண்ணையாளனே இல்ல மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்று ஆளும் என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்று ஆடும் மங்கணம் தனை எங்கணம் இறங்கும் கோழிலி பெருங்கோயிருள கோலக்காவினி கண்டு கொண்டே நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனு என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்று ஆளும் அங்கணல் தனே எங்கணம் இறங்கும் கோழிலி பெருங்கோயிலுளானே கோலக்காவினி கண்டு கொண்டே